ശ്രീമതേ ശ്രീ വരാഹ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ വേദാന്ത രാമാനുജ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ ഭഗവതേ ഭാഷ്യകാരായ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ വകുളഭൂഷണ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമത് ശ്രീ ഗോദായൈ നമഃ, ശ്രീ രംഗനാഥ ദിവ്യമണി പാദുകാഭ്യാം നമഃ, ശ്രീ തരംഗ മുഖനന്ദിനി ഹേമാബ്ജനായികാ സമേത ശ്രീ ദേവനാഥ പരബ്രഹ്മനേ നമഃ. രാമാനുജ ദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാദയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുത പദാംബുജ യുഗ്മ രുഗ്മ വ്യാമോഹത സ്തതിതരാണി ത്രിനായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ച ദയൈക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതാ യുവദയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യന കുലപതേർ വകുളാഭിരാമം ശ്രീമത് തദംഗയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം സരശ്ച മഹദാഹ്വയ പട്ടനാദ ശ്രീഭക്തിസാര കുലസേഖര യോഗി വാഹാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാംഗുസമുനിം പ്രണതോസ്മി നിത്യം. നീലാതുംഗസ്തനഗിരിതടേ ശുദ്ധമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിസദശിര സിദ്ധമധ്യാപയന്തി സ്വോച്ഛിഷ്ടായാം ശ്രജിനികളിതം യാവലാത് കൃത്യഭുങ്ക്തേ ഗോദാ തസ്മൈ നമൈതമതം ഭൂയയേ വാസ്തു ഭൂയഃ. അന്നവയൽ പുതുവൈ ആണ്ടാൾ അരങ്കർക്ക് പന്നു തൃപ്പാവൈ പൽപതിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ സൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് സൂടിക്കൊടുത്ത സുടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുളവല്ല പൽവലയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെന്നെ വിധിയെന്ന ഇമ്മാറ്റം നാം കടവാവണ്ണമേ നൽകു. മാർഗഴിത്തിങ്കൾ മതിനിറൈന്ത നന്നാളാൽ നീരാടപ്പോതുവീർ പോതുമിനോ നേരിഴയീർ സീർമൽകും ആയിപ്പാടി സെൽവച്ചെരുമീർകാൾ കൂർവേൽ കൊടുന്തൊഴിലൻ നന്ദഗോപൻ കുമരൻ ഏരാർന്ത കന്നി യശോദൈ ഇളഞ്ചിങ്കം കാർമേണി ചെങ്കൻ കതിർമതിയം പോൽ മുഖത്താൻ നാരായണനെ നമക്കേ പറയുതരുവാൻ പാറോർ പുഴ പടിന്തേലോർ എമ്പാവായ് അപ്പിക്ക് നമുക്ക് മുതൽ പാസുരമാണത് പ്രാപ്തമാർത്. മാർഗഴിത്തിങ്കൾ മാന്ത്ര പിരാട്ടിയോട ശബ്ദത്തില് ഇന്ന് പാസുരമാണത് തുടങ്ങുന്നത്. മാർഗഴിത്തിങ്കൾ അപ്പടേനും പോതു മാസാനാം മാർഗശീർഷോഹം അപ്പടേനു കൃഷ്ണൻ ഭഗവത്ഗീതയില മാതങ്ങളിൽ നാൻ മാർഗഴിയാക ഇരിക്കേൻ അപ്പടിന്നാർ. ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாசத்துக்குன்னே ஒரு சிறப்பு உண்டு. பித்ருக்களுக்கு கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கறது ஒரு இரவு, சுக்லபக்ஷம் அப்படிங்கறது பகல். தேவர்களை பொறுத்தவரையில் தட்சிணாயனம்ங்கிறது இரவு, உத்தராயணம்ன்றது பகல். ஆக தேவர்களுக்கு தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிற அந்த வேளையில தான் பிரம்ம முகூர்த்தம்ன்றது இருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுறது இந்த மார்கழி மாசம். ஒரு வருஷம் நம்மளுடைய பூலோகத்துல ஒரு வருஷம்ங்கிறது அவளுக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது மார்கழி மாசமா அமையறது. அதனால அது ரொம்ப ஒசத்தி. மார்கழி மாசத்துல செய்யப்படுற நோன்பு தானம் பூஜை எல்லாமே அதிகமா பலனை கொடுக்கும்ன்றதுனால ரொம்ப ரொம்ப ஒசத்தி அது. இப்பேற்பட்ட மார்கழி மாசத்துல மதிநிறைந்த நன்னாளால் அப்படின்ற பொதுவிலேயே இந்த திருப்பாவையில ஒரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அந்யாபதேசம்னு ஒன்னு உண்டு, சுவாபதேசம்னு ஒண்ணு உண்டு. அதாவது மேலோட்டமான ஒரு அர்த்தம்னு ஒன்னு நமக்கு புரியும். அதை வாசிக்கும் போதே நமக்கு புரியறது அந்யாபதேசம்னு சொல்லப்படுற மேலோட்டமான அர்த்தம். ஆனா சுவாபதேசம்னு ஒண்ணு உண்டு, அதுல ஒரு மறைபொருள் ஒன்னு இருக்கும், உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்னு இருக்கும். இது எப்படி பார்த்தாலுமே இது ரசனையோட இருக்கக்கூடிய அளவுல கோதையானவள் நமக்கு கொடுத்திருக்கா. ஆக மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா பௌர்ணமி, அதாவது சந்திரன் பூர்ணமா இருக்கக்கூடிய நன்னாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் மாறுது. ஆனா அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா ஞானம் நிறைந்த நன்னாள். அதாவது பெருமாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எப்ப ஒரு முடிவு பண்ணமோ அன்னைக்கு நமக்கு அந்த ஞானமானது பிறக்கிறது. ஆக இப்ப இவா இதுலேந்து அந்த பாவை நோன்பு நோக்க போறா, பெருமாளை நினைச்சுண்டு பாவை நோன்பு நோக்க போறா அப்படின்னும் போது இது நன்னாளா இருக்கு. அந்த ஞானம் வந்ததுனால இது மதி நிறைந்த நன்னாளா இருக்கு அப்படிங்கிற ஆண்ட. ஆனா மார்கழி திங்கள்னு சொன்னா, மதி நிறைந்த நன்னாள்னு சொன்னா, பௌர்ணமின் நாளை சொல்லிட்டா, மாசத்தை சொல்லிட்டா, வருஷத்தை இதுல சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, வருஷம்னு ஒன்னு சொல்லிட்டானா அந்த வருஷம் வரும்போது மட்டும்தான், பிங்கள வருஷம், சாதாரண வருஷம், அந்த மாதிரி அந்த வருஷம் வரும்போது மட்டும்தான் நம்ம அதை பண்ணணுமோ அப்படின்னு நம்ம நினைச்சுருவோன்றதுனால அவ வருஷத்தையே சொல்லல. ஏன்னா இது எல்லா வருஷமுமே அனுஷ்டிக்கப்பட வேண்டியதுங்கிறதுனால வருஷத்தை இங்கு ஸ்பெசிபிக்கா ஆண்டாள் குறிப்பிடவே இல்லை. அதனால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு பொதுவில் அதை சாதிச்சுட்டா. இப்போ அடுத்தது நீராட போதுவீர் அப்படின்னா, நம்ம எல்லாம் நீராட போகலாம் அப்படின்னு, எதுக்காக? இந்த நோன்பு நோக்கிறதுக்காக. ஒரு நோன்பு நோக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கான வழிமுறைகள்னு இருக்கு, அதான் ஆண்டாள் சொல்லித்தரான். ஏன்னா இவ அப்பா கிட்டேயே, அப்பாவையே ஆச்சாரியனா அடைஞ்சவோ, பெரியாழ்வாரோட சிஷ்யானவள், பெரியாழ்வாரால வளர்க்கப்பட்ட பெண்ணானவள், அதனால இவளோட பதமானது இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, நீராட போதுவீர் அப்படின்ற. நீராட போதுவீர் அப்படின்னா பொதுவில் நம்ம சாதாரண மனுஷாலாம் சொல்லும் போது குளியல் ஸ்நானம் அப்படிதான் சொல்லுவோம். நீராட்டம் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் யதிகளுக்கும் அந்த மாதிரி பெரியவாளுக்கு சொல்ற வார்த்தை நீராட்டம்ன்றது. ஆனா இங்க நீராட போதுவீர் அப்படின்னு ஏன் சொன்னா அப்படின்னா, ஒரு பெருமாள் கைங்கரியத்துல ஈடுபட்டு பெருமாளுக்காகனு ஒரு வேலையை தொடங்க ஆரம்பிக்கும் போது அத்தனை பேருமே பாகவதர்கள் ஆறதுனால கூட வர அந்த தோழிகளை, நேத்து வரைக்கும் வாடி போடின்னு கூட்டிருந்த அந்த தோழிகளை அந்த பாகவதர் ஸ்தானத்துல உயர்த்தி நீராட போதுவீர் அப்படின்னு ரொம்ப அழகான பதம் போட்டு இங்க கூப்பிடுறான். போதுவீர், போகலாம் வாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறான். நீராட போதுவீர், நீராட்டத்தில் விருப்பமுடையவர்களே போதுமின் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறான். இதுல அவளை சொல்ற வார்த்தையானது என்னன்னா, நேரிழையீர். நேரிழையீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆபரணம் அணிந்தவர்களே அப்படின்னு அர்த்தம். யாராவது நீராட்டத்துக்கு போகும்போது ஆபரணத்தை அணிஞ்சுண்டு போவாளா? அதெல்லாம் நம்ம கழட்டி வச்சுட்டு தானே நீராட்டத்துக்கு போவோம். ஆபரணம் அணிந்தவர்களே நீராட போது வீர்னு கூப்பிடுறாளே, அது எப்படி ஆபரணம் அணிந்தவா அப்படின்னா, இவாள்லாம் பக்தின்ற ஆபரணத்தை அணிஞ்சவா. அவ பக்தின்றத அந்த வேளையில அந்த பெருமாள் மேல ஈடுபட்டு இந்த வேளையில அவ அந்த நோம்ப நோக்கிறதுனால, அவ நம்ம பெருமாளை சேரப்போறோன்ற சந்தோஷத்துல இருக்கிறதுனால, அந்த பக்தியின் மூலமா விளைஞ்ச புன்னகை அப்படின்ற நகைய சாத்தின்னு இருக்கிறதுனால, அவளோட அகத்தின் அழகு முகத்துல தெரியறதுனால அந்த புன்னகையே இவ இங்க நேரிழையீர்னு கூப்பிட காரணமா ஆறுது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இழை அப்படின்னா நம்ம நூல் இழை சொல்லுவோம், நூல் இழை, துணியில இருக்கக்கூடிய இழைகள் அது சொல்லுவோம் இல்லையா. இதுல நேர் இழை அப்படின்னு சொன்னா என்னன்னா, பிரதிஸ்திரபந்தம் அப்படின்னு சாய்க்கிற. அப்படின்னா என்ன அப்படின்னா, கையில வந்து ஒரு இழையால கங்கணம் மாதிரி கட்டிக்கிறது, அது நம்ம காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம். பொதுவிலேயே ஏதான ஒரு விரதங்கள் அனுஷ்டிக்கும் போது, கல்யாணத்துல எல்லாம் கூட கையில காப்புன்னு கட்டுவா, அது வந்து ஒரு கயரால கட்டி விடுவா இல்லையா. அந்த அந்த கயறு வந்து அந்த இழையை, அந்த நேரிழை, இவ வந்து இப்ப நோன்பு நோக்க போறதுனால அந்த காப்பு கட்டின் இருக்கான்றதுனாலையும் நேரிழையீர்னு அவளை சொல்றா அப்படின்னு அர்த்தமாது. ஆக நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர். நம்ம எல்லாரும் நீராட்டத்துக்கு போகலாம், அதில் விருப்பமுடையவர்களே, ஆபரணம் அணிந்தவர்களே. எது ஆபரணம்? கங்கணமே ஆபரணமா இருக்கிறவா, புன்னகையே ஆபரணமா இருக்கவா, பக்தியில இருக்கிறதுனால சந்தோஷத்துல அந்த முகத்துல அந்த சந்தோஷமே ஒரு ஆபரணமா தெரியற அளவுக்கு இருக்கக்கூடிய தோழிகளை கூப்பிடுறா. யார் அந்த தோழிகள்? சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, ஆய்ப்பாடி செல்வம் மிகுந்தது அப்படிங்கிற அந்த கோகுலமானது. ஏன் வந்து இந்த இடத்துல கோகுலத்தை சொல்றா? இவ இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே அப்படின்னா, நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம், அனுகாரம் அப்படின்றதுனால பிரம்மர கீடம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அதையே நினைச்சுட்டு அதுவாவே மாறிடுறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாகவும், அங்க இருக்கக்கூடிய அந்த தோழிகளான பெண்களை இடைப்பெண்களாகவும், அதுல தன்னையுமே ஒருத்தியாகவும், அங்க இருக்கக்கூடிய கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற கோவில் தான் நந்தகோபரோட திருமாளிகையாகவும், அங்குள்ள வடபத்ரசாயியே கிருஷ்ணனாகவும் நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சா. இப்படி இந்த பாவனை முத்தினதுனால இவோ அந்த தோழிகளை கூப்பிடும் போது சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு கூப்பிடுறான். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, கோகுலமானது ரொம்ப செல்வம் மிகுந்த ஒரு இடமா இருந்தது. அதாவது ஏன் அது அவ்வளோ சீர்மல்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வளமை நிறைந்த இடம் அப்படின்றதுனால மட்டுமானா இல்லை, அதாவது எங்கேயோ மதுராவில் பிறந்துட்டோ இந்த ஆயர்பாடி தான் எனக்கு வேணும்னு ஒரே ராத்திரியில கண்ணன் ஓடி வந்தானே அங்கேருந்து, அதனால இது சீர்மல்கும் ஆய்ப்பாடி. பெருமாளோட திருவடிப்பட்ட இடம், துஷ்டர்களை அடக்கின இடம், பரத்துவத்தை மறைச்சுண்டு தன்னோட சௌலபியத்தை காட்டின இடம்ங்கிறதுனால சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அப்பேற்பட்ட அந்த ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய செல்வ சிறுமீர்கள், இந்த செல்வ சிறுமீர்கள் அந்த சிறுமிகளுக்கான ஒரு அடைமொழி என்னன்னா செல்வ சிறுமீர்கள், சீர்மல்கும் செல்வ சிறுமீர்கள். ஏன் அப்படின்னா கண்ணனோட சமகாலத்துல இருந்து, டே கண்ணா இங்க வாடா, இங்க இங்க இங்க உட்காருடா, இத பண்ணுடா அத பண்ணுடான்னு கிருஷ்ணனையே அதற்ற அளவுக்கு, கிருஷ்ணனையே வேலை வாங்குற அளவுக்கு, அவன் தோள் மேல ஏறி நின்று பழங்களை பறிக்கிற அளவுக்கு உரிமை இருக்கக்கூடிய அந்த ஆய்குலத்து பெண்கள், கிருஷ்ணனையே நினைச்சு கிருஷ்ணனுக்காகவே வாழ்ந்த அந்த ஆய்குலத்து பெண்கள், அதனால அவ எல்லாருமே சீர்மல்கும் சிறுமீர்கள் தான். செல்வ சிறுமியர்கள் அப்படின்னா எல்லாருமே அங்க பணக்காரர்களா இருந்தா அப்படின்னா அப்படி இல்ல. அவ யாருக்கெல்லாம் பெருமாள் கிட்ட அந்த ஒரு பிரேமை இருக்கோ, யார் மேலெல்லாம் பெருமாளுக்கு ஒரு பிரேமை இருக்கோ, அவ எல்லாருமே செல்வ சிறுமியர்கள் தான். ஏன் அந்த செல்வம் அப்படின்றத நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது ஸ்ரீ அப்படின்னு சொல்லணும், ஸ்ரீமான் அப்படின்ற பதம். ஸ்ரீமான்ற பதம் விபீஷணனுக்கு கொடுத்தார் வால்மீகி. எப்ப கொடுத்தார்? எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு, கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விட்டுட்டு, தன்னோட மனைவி மக்களை விட்டுட்டு, ராமனே கதின் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினப்ப விபீஷணனுக்கு கொடுத்த பட்டம் ஸ்ரீமான். லக்ஷ்மணன் எனக்கு இந்த ராஜ்யத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் முக்கியம்னு கிளம்பி வரும்போது சொல்ற பட்டம் ஸ்ரீமான், கைங்கரிய ஸ்ரீமான். ஆக ஸ்ரீமான்ற பட்டம் ஒரு செல்வத்தை குறிக்கிற விஷயம் கிடையாது. அதே போல இங்க செல்வ சிறுமியர்கள்னா இவெல்லாம் பணக்காராளா இருந்தான்னு அர்த்தம் கிடையாது. இவ எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேம இருந்தது. எப்ப பெருமாள் மேல ஒரு பக்தி இருக்கோ, விசுவாசம் இருக்கோ, அப்போ அவளுக்கு அந்த திருவாகிய, திருவுக்கும் திருவாகிய அந்த பெருமாளோட அனுகிரகமானது அந்த பதத்தினால இங்க ஆண்டாள் குறிப்பிடுறா செல்வ சிறுமியர்கள். ஆக சீர்மல்கும் செல்வ சிறுமியர்கள கூப்பிடுறாங்க நீராட போதுவீர்னு. இப்ப யார நோக்கி இந்த நோன்பு இருக்கா அப்படின்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், நந்தகோபன்றவர் மாடு மேய்ச்சிருந்தவர், அவர் அவ்வளோ சாத்வீகர், அவரை போய் கொடுந்தொழிலன், அதுவும் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் சொல்லலாமா அப்படின்னா, அவருக்கு வந்து அவர் நிஜமாவே ரொம்ப சாத்வீகர் தான். ஒரு எறும்பு கிருஷ்ணனை கடிச்சுட்டுனா அந்த எறும்பு மேல அப்படி ஒரு கோபம் வருது அவருக்கு, அதுக்காக அந்த கையில ஒரு வேலை வச்சுட்டு அந்த எறும்பை குத்துவாராம். இது என்ன இது, இத்தினூண்டு எறும்ப குத்துறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை வச்சிருந்தாருன்னு சொன்னா நன்னாவா இருக்கு கேக்கிறதுக்கு அப்படின்னா, ராமன் வந்து சீதையோட மடியில படுத்துட்டு இருக்கும் போது காக்காசுரனானவன் படுத்தின பாடுக்கு ராமனுக்கு கோபம் வந்து ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமா போடுறார். ஒரு காக்காவோட பிராணன் எடுக்கிறதுக்கு ராமனுக்கு பிரம்மாஸ்திரமா வேணும், எடுத்த உடனே ராவணன் பேர்ல கூட பிரம்மாஸ்திரத்தை போடவே இல்லை அவர். ஆனா காக்கா மேல அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏன் போட்டார் அப்படின்னா, அந்த கோபமானது ஐயோ நம்மளோட பிராட்டிக்கு ஒரு சங்கடமா அப்படின்னு அதனால எழுந்த ஒரு கோபமானது வெறும் காகைக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து போடுற அளவுக்கு அது வெளிப்படுறது அப்படின்னும் போது, இந்த கிருஷ்ணன் மேல இருக்கிற பிரேமமானது அந்த நந்தகோபனுக்கு அந்த எறும்பை பார்த்தா கூட அவ்வளவு கோபம் வருதான். அதனால ஒரு வேலை வச்சுண்டு அந்த எறும்பை கொல்ற அளவுக்கு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், அப்பேற்பட்ட நந்தகோபனின் குமரன் அப்படிங்கறது மேலோட்டமான அர்த்தம். ஆனா கூர்வேல் கொடுந்தொழிலன் குமரன். யாரோட குமரன்? நந்தகோபனின் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன்றது பெருமாளுக்கான ஒரு அடைமொழியா இங்க சொல்லப்படுறது. பெருமாள் வந்து வேல் வச்சுருப்பாரா அப்படின்னா, பெருமாள் கையில 16 ஆயுதங்கள் உண்டு. திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குசம் பொரிசிதறு சதமுக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும்னு நம் சுவாமி சாய்க்கிறார். பெருமாளோட ஆயுதங்களை மங்களாசாசனம் பண்றார். ஆண்டாளே பின்னாடி சொல்ல போறா, நின் கையில் வேல் போற்றின்னு. பெருமாளே சொல்லியிருக்கார், சேனானீனாம் அகம் ஸ்கந்தகான்னு. ஆக வேல்ன்றது பெருமாளோட ஒரு ஆயுதம், அது கூர்வேலா இருக்கு. அப்ப பெருமாளை போய் கொடுந்தொழிலன்னு சொல்லலாமா அப்படின்னா, கொடுந்தொழிலன் தான். எந்த எதுக்கு கொடுந்தொழிலன்னா, நம் பாவங்களை அழிக்கும் போது அந்த வேலை வச்சுட்டு கொடுந்தொழிலனாதான் பெருமாள் இருக்கார் அப்படிங்கறதுனால கூர்வேல் கொடுந்தொழிலன் குமரன். யாரோட குமரன்? நந்தகோபனின் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன்றது பெருமாளை சொல்ற வார்த்தையாவே இங்க சுவாபதேசத்துல அமையிருக்கு. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம். ஏரார்ந்த கன்னி, நீண்ட கண்களை உடைய யசோதை அப்படின்னு அர்த்தம். நீண்ட கண்கள். ஏன் அவளுக்கு நீண்ட கண்கள் அப்படின்னா, இந்த நமக்கு சாதாரணமா எப்ப நமக்கு கண்கள் விரியும் அப்படின்னா, ஒன்னு ஆச்சரியத்துல விரியும், இல்லைன்னா பயத்துல விரியும், இல்லைன்னா சந்தோஷத்துல விரியும். இந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் நம்மளுடைய கண்கள் விரிஞ்சு இருக்கும். இந்த யசோதை அப்படின்றவளுக்கு கண்ணு ரொம்ப அழகு, நீண்ட கண்கள். ஏன் அப்படின்னா, எப்பவுமே அவ கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கா, எப்பவுமே அவளுக்கு வந்து நீண்ட கண்களா இருக்கு. கிருஷ்ணனோட அழகுல அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா, இல்லைன்னா கிருஷ்ணனோட ஆச்சரிய சேஷ்டிதங்களை பார்த்துட்டு இருக்கா. மலையை தூக்கி இத்தினூண்டு குழந்தை பிடிச்சு நிக்கிறதே அப்படிங்கிற ஆச்சரியம், வாய்க்குள்ள உலகத்தையே வச்சுட்டு இருக்கே அதுல நம்மளே தெரியறமேன்னு ஆச்சரியம். அதே சமயம் பயம், சகடாசுர வதத்தின் போதும் பூதனை, இவ்வளோ பெரிய பூதனையின் மேல இத்தினூண்டு குட்டி குழந்தை இருக்கிறத பார்த்த உடனே ஒரு பயம், கோபம். கோபத்திலயும் நம்ம கண்ணு விரியும். எப்ப கோபம்? எப்ப பார்த்தாலும் பக்கத்தாத்து மாமி வந்து உங்காத்து பையன் என் வெண்ணையை திருடிட்டான், என் பூன்களை கை வளையல கயட்டிட்டான், ஏதோ கம்ப்ளைண்ட், அதனால வர கோபம். அந்த கோபத்தோட திரும்பி கிருஷ்ணனை பார்க்கும் போது அவனோட கண்ணை பார்த்த உடனே, என் குழந்தை அப்படி இல்லவே இல்லையேன்னு இவா மேல வர கோபம், என் குழந்தைய பத்தி அவதூறு சொல்றீங்களேன்னு. ஆக ஒண்ணு, எப்பவுமே அவ கோபத்துல இருக்கா, இல்ல ஆச்சரியத்துல இருக்கா, இல்ல பயத்துல இருக்கா, அதனால அவளோட கண்களானது அப்படியே பர்மனண்டா விரிஞ்சே இருந்துட்டதுனால நீண்ட கண்கள், கண் அழகான கண்களை உடையவள். ஏன்னா ஏன் அழகுன்னா கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்காளே. அதனால யாதவாபிதயத்துல சுவாமி வர்ணிப்பர், பெருமாளை கர்ப்பத்துல சுமக்கிற காலத்துல தேவகி அவ்வளோ அழகா இருந்தாலும், அவ்வளோ இளமையா இருந்தாலும், பெருமாளை கர்ப்பத்துல சுமந்தவள் அந்த அழகு, நான் பெருமாளை கண்ணார எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்காளே, யசோதை ஏறார்ந்த கண்ணி, தேவகி ஏமாந்த கண்ணி ஆயிட்டான். ஆக இந்த குழந்தையோட இந்த அழக பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஏறார்ந்த கண்ணி யசோதையோட இளம் சிங்கம், இளமையான சிங்கம், சின்ன சிங்கக்குட்டி பேர்பட்ட கிருஷ்ணன். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கார்மேனி அப்படின்னா பெருமாளுக்கு ஏன் கார்மேனி அப்படின்னா, பிராட்டியானவள் எப்பவுமே பெருமாளை பார்த்துட்டு இருக்கிறதுனால பிராட்டியோட கண்கள்ல இருக்கக்கூடிய மையானது பெருமாளோட உடம்புல அப்படி ஒட்டின் இருந்தோம், அதனால பெருமாளானவர் கார்மேனி. எப்பவுமே ரொம்ப அதிகமான நீரை சுமக்கிற மேகமானது கருப்பாதான் இருக்கும், அதனால கருமைன்ற நீரை எப்பவுமே சுமந்துட்டு இருக்கிற பெருமாளானவர் கருப்பாகத்தான் இருப்பார். அப்பேற்பட்ட கார்மேனி செங்கன் கப்யாசம் புண்டரீகம் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகான்னு பெருமாளோட கண்களை எல்லா புராணங்களும் வர்ணிக்கிறது. கிருஷ்ணன் எவ்வளோ குறும்புத்தனம் பண்ணாலும் அவரோட கண்ணை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுமா, அதனாலதான் திருப்பாணாழ்வார் சொன்னார், என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு. ஆக அந்த செங்கண், அந்த கண்களை பார்க்கும்போது அது அப்படி தாமரை பூக்கு ஒத்து இருக்கிறதுனால கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர்மதியம் அப்படின்னும் போது இது ஒரு ஆக்சிமோரன். ஒரே சமயத்துல எப்படி சூரியன் சந்திரன் ரெண்டுத்தையும் காட்ட முடியும் ஒரு முகமானது அப்படின்னா, நம் சுவாமி சாய்க்கிற கபடகேசரின் பேர் வச்சர் நரசிம்மனுக்கு, கிருபா கபடகேசரி அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஹிரண்யனை பார்க்கும் போது அப்படியே கோபமா சூரியன் மாதிரி தகதகங்கிறது, இன்னொரு பக்கம் பிரகலாதனை பார்க்கும் போது அவ்வளவு காருண்யத்தோட பாக்கிறாருன்னா, நீ சாதாரண கேசரி இல்ல, நீ கிருபா கபட கேசரி அப்படின்னு. அந்த கபட கேசரி தான் நம் கிருஷ்ணனும். யசோத இளஞ்சிங்கமான இந்த சிங்கமும் இந்த கேசரியும் கபட கேசரி தான். இந்த இளஞ்சிங்கம்ன்றது எங்கேந்து எடுத்த ஆண்டாள் அப்படின்னா, அவ அப்பா சொல்லி கொடுத்துருக்கார். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சனவண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பறன்னர். அதனால இந்த கிருஷ்ணனும் கபடகேசரி தான். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த மொத்த பாசுரத்தோட சாராம்சம் நாராயணனே அப்படிங்கிறது ஒரு ஏவகாரம். பரத்வ நிர்ணயம் செய்தவரோட பொண்ணு இல்லையா, அதனால முதல் ஸ்லோகத்திலேயே முதல் பாசுரத்திலேயே பரத்வ நிர்ணயம் பண்றான். நாராயணனே அப்படின்னு சொல்லும் போது மத்த எல்லாரையும் தள்ளி வச்சிடுறா. அவர் மட்டும்தான் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு நாராயண சப்தத்தை சொன்ன உடனே காப்பாத்தறதுக்கு ஓடி வருவார் பெருமாள்னு தெரிஞ்சதுனால நாராயணா அப்படின்ற பதத்தை முதல் பாசுரத்திலேயே வச்சிருக்கா. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்பேற்பட்ட நலந்தரும் சொல்லுது அப்படின்னா அது நாராயணா. நாராயணனே அப்படின்னு சொன்னதுனால மீதி ஒத்தரையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டாம், நமக்கு நாராயணனே பறை தருவான் அப்படிங்கிறார். நமக்கே அப்படின்னு அடுத்த ஒரு ஏவகாரம். நமக்கே அப்படின்னா நாராயணன்னு சொல்லும் போது அவனோட உயர்ந்த நிலைய சொல்லி, நமக்கேன்னு சொல்லும் போது நம்மளுடைய தாழ்ந்த நிலைய சொல்லி. ஏன் தாழ்ந்த நிலை அப்படின்னா, இடக்கை வழக்கை தெரியாத நம்ம மாதிரி இருக்கக்கூடியவளுக்கு கூட அவன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்ற அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஏவகாரம். பறை தருவான் அப்படின்னா இதோட அந்யாபதேசம், அதாவது மேலெழுந்த வாரியான அர்த்தம் என்னன்னா, பறைன்ற வாத்தியத்தை நம்மளோட நோன்புக்காக கிருஷ்ணன் தருவான் அப்படின்னு சொல்றது. ஆனா சுவாபதேசம் என்னன்னா, நமக்கு பகவத் கைங்கரியத்தை கொடுப்பான், மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு பாரோர் புகழ படிந்து. நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்து. இந்த உலக மக்கள் போற்றக்கூடிய அளவுல பகவானிடமும் பாகவதர்களிடமும் படிந்து பணிவா நடந்துக்கணும், இந்த பாவை நோம்ப பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றதா ஒரு அர்த்தம். அதே சமயம் இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இது போல ஒரு பாவ நோன்பு நோத்தோம்னா, நாம் பாகவதர்களானபடியால் நம்மிடம் அவன் பவ்யப்பட்டிருப்பான் அப்படிங்கறதும் ஒரு அர்த்தம். ஏன்னா அது அவனோட கடமை. நம்மாழ்வார் சாய்ப்பர், அருள் பெறுவார் அடியார் தம் அடியவர்க்கு ஆழியான் அருள் புரிவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே. நமது விதிவகை அப்படிங்கறது நம்மளோட பாக்கியம் இல்லை, அது பெருமாளோட கடமை. எப்படி நமக்கு சில கடமைகள் இருக்கோ, நம்ம அந்த கடமைகளை மீறினா தோஷமோ, அதே மாதிரி பெருமாளோட கடமை பாகவதர்கள் கிட்ட அவன் அவ்வளவு பிரீத்தியா இருக்கிறது. ஆக அப்படி இல்லைன்னா அது பெருமாளுக்கு தோஷம் வரும் அப்படிங்கறதுனால, பாரோர் புகழ படிந்து நமக்கு அவன் அருள் புரிவான் அப்படிங்கறதும் ஒரு வியாக்கியானம் இதுல. ஆக இது இப்போ இந்த ஒவ்வொரு பாசுரத்தோட கடைசிலையும் ஏலோ ரெம்பாவாய் அப்படின்னு வரும். ஏலோ ரெம்பாவாய் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற தோழியை பார்த்து ஏல் ஏற்றுக்கொள், ஓர் பொருளை தெரிந்து கொள், எம்பாவாய் என் தோழியே அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பாவை அப்படின்றதே பெரிய பிராட்டிய குறிக்கிற சொல். அதனால ஒவ்வொரு பாசுரத்திலையும் பெரிய பிராட்டிய புருஷகாரம் செய்ய கூப்பிடுறான்னு ஒரு அர்த்தம், அதுவும் ஒரு வியாக்கியானம். அப்போ இதுல எம்பாவா எம்பாவாய்னு சொல்றதுனால இது பெண்களுக்கு மட்டுமான நோன்பு தானா அப்படின்னா, அப்படி இல்லை. பும்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீ பிராயம் இதரம் ஜகத்து, பெருமாள் மட்டும்தான் ஆண், மத்த எல்லாருமே பொண்ணுதான் அப்படின்னு சொல்றதுனால இந்த நோன்ப அத்தனை பேருமே நோக்கலாம், எல்லாருக்குமான நோன்புதான் இது அப்படின்னு இதுல வியாக்கியானம். ஆக இதோட சுவாபதேசத்தின் படி பார்த்தோம்னா, மார்கழி அப்படிங்கிறது மார்கசீர்ஷம் அப்படின்றதுலேருந்து வர வார்த்தை. மார்க்கம் அப்படின்னா வழி, உபாயம். எது சீர்ஷம் அப்படின்னா தலை. தலை சிறந்த உபாயம் எதுன்னா பிரபத்தி தான் தலை சிறந்த உபாயம். அதனால இந்த மார்கழி நன்னாள்ல இந்த பிரபத்தின்ற மார்க்கத்துல நல்ல ஞானம் உடையவர்களான இந்த பிரபத்தி மார்க்கத்துல நீராடுறதுக்காக வந்த தோழிகளே, பக்தீன்ற அந்த ஆவரணத்தை அணிஞ்ச தோழிகளே, பெருமாளோட கல்யாண குணங்களை நன்னா தெரிஞ்சுண்டு கைங்கரியம் பண்ண துணிஞ்ச சிறுமிகளே, கூர்வேல் கொடுந்தொழிலனான அந்த பெருமாளுடைய, நந்தகோபனுடைய குமாரனான அந்த கிருஷ்ணனுடைய, அதாவது நம் பாபங்களை அழிக்கவல்ல ஆனந்த ஸ்வரூபனான குமரன், எப்பவுமே யுவாவா இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஏரார்ந்த கன்னி, எப்பவுமே அழகு பொருந்திய வைஜெயந்தின்ற மாலையை அணிஞ்ச, அது சுவாபதேசம். ஏரார்ந்த கன்னின்றது வைஜெயந்தி மாலையை சொல்றதா சுவாபதேசம். அப்பேற்பட்ட யசோதை இளஞ்சிங்கம், யசோனா புகழ், புகழை அளிக்கக்கூடிய இளஞ்சிங்கமான அந்த கார்மேனி செங்கன் ஆன அந்த பெருமாள நாராயணனே, அவனே நமக்கு மோட்சத்தை தருவான் அப்படின்னு இதன் மூலமா சரணாகதி பத்தியும் அஷ்டாட்சர மந்திரத்தோட பெருமையும் முதல் பாசுரத்திலேயே நமக்கு சித்தியாக்கியிருக்க ஆண்டாள் நாச்சியா. ஆக இதனுடன் இந்த முதல் பாசுரத்தை நாம் தலை கட்டுகிறோம். அடியே கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.